தண்ணீரில் இலை போல் மிதக்கிறேன். என்றாலும் என்னிடம் மொழியில்லை, பெண்ணாசை மறைப்பது ஏராளம், அதையெல்லாம் சொல்லிட வழியில்லை. ஓன்பே என் அன்பே என் இதயத்தை உன் கையில் நான் தந்தேன் ஓர் கடிதத்தை. உன் இதயம் என் வசத்தில், என் இதயம் உன் தடத்தில், காதலினும் கலவரத்தில். சேர்ந்திடும் போது மெய்க்காதல் இறக்குமா?